வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிக்ஷிணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹ ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லே ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகத்ருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ்ஸித்தமத்யாபயந்தி. சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாக்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயயேவாஸ்து பூயஹ. அன்னவயல் உழுவை ஆண்டாளரங்கக்கு பன்னதிருப்பாவை வல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்லவல்வளையாய் நாடினி வேங்கடவற்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவாவண்ணமே நன்றி. அஸ்மத் குருப்யோ நமஹ. முன்றைய இரண்டு பாசுரங்களிலேயும் பிராபிய பிராபக அதிகாரிகளினுடைய சுரூபத்தையும் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றியும் ஆண்டாள் மிக அழகாக விஞ்ஞாபித்தாள். அதுக்கப்புறம் இந்த ஓங்கி உலகளந்தங்கிறதான இந்த பாசுரத்தில் நாட்டினுடைய செழிப்பும் பசுக்களினுடைய சமிருத்தியும் பிரதான பலன் இல்லைன்னா கூட நோம்புங்கிற ஒரு வியாஜத்தினாலே அந்த நன்மையெல்லாம் ஏற்படணும்னு இந்த பாசுரத்தில் சொல்றார். ஓங்கி உலகளந்த ஓங்கி ஆகாசத்தளவும் வளர்ந்து மகாபலியினாலே நோவுபட்ட தேவர்களின் ஆர்த்த துவனி கேட்டு அவர்களை ரட்சிக்க எம்பெருமான் ஓங்கி வளர்ந்தானாம். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிபந்த நேழ்முடி என்னன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் ஒழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. மகாபலி வாமனனுக்கு அந்த தத்தம் பண்ணி கொடுத்தானே அந்த தீர்த்தமும் பிரம்மா சத்தியலோகத்தில் எம்பெருமானுடைய திருவடியில தீர்த்தம் சேர்த்து ஸ்ரீபாத தீர்த்தமா ஸ்வீகரிச்சுக்கின்றானே அந்த ரெண்டு ஜலமும் பூமியில ஒன்னா வந்து விழுந்துதான்னா அப்போ எவ்வளவு கிடுகிடுன்னு எம்பெருமான் வளர்ந்திருப்பான். இத நம்மாழ்வார் ஏழாம்பத்து நாலாம் திருவாய் மொழியில ரொம்ப அழகா சொல்றார். ஆழியழ சங்கம் வெல்லுமழ திரைவாயிழ அண்டம் மோழையட முடிபாதமழ அப்படின்னு அந்த போட்டி போட்டுவிண்டு அந்த சங்கம் சக்கரமும் எம்பெருமான் வளர வளர அதுவும் வளர்ந்துதான். இந்த திருவிக்கிரமாவதார காலத்தில் எப்படி எம்பெருமானுடைய உருவம் அந்த மீதி கிரகங்கள்லாம் இருந்ததுங்கிறத திருநடந்தாண்ட அஞ்சாவது பாசுரத்திலே அதி அற்புதமா திருமங்கையாழ்வார் சகிக்கிறார். ஒன்மிதியில் புனல் உருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமசீரவுணனுள்ளத்து எண்மதியும் கடந்தண்டம் மீது போகி இரு விசும்பின் ஊடு போய் எழுந்து மேலை தண்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்னயந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே. இப்படி அந்த உருவத்தை எம்பெருமான் பெருசாக்கிண்டே போறானா, ஒன்மிதியில் புனரவி ஒருகால் நிற்ப, ஒருகாலும் காமரசீர் அவுணன் உள்ளத்து எண்மதியும் கடந்து அண்டம் மீது போகி, அதுக்கப்புறம் இருவிசும்பின் ஊடு போய் எழுந்து அந்த மேலை தன் மதி, மதினா சந்திரன், கதிரவன் சூரியன், அவளெல்லாம் தாண்டி போய் நட்சத்திர மண்டலத்தை போய் புறந்தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்ன எந்தை. அப்படி அந்த எம்பெருமானுடைய திருவடி வளர்ந்துதான். இப்போ இந்த அவதாரம் இருக்கே, அதாவது முதல்ல வாமனன்னா அவதரிச்சு அதுக்கப்புறம் திருவிக்கிரமனா வளர்ந்தது, இது ஒரு மோசம் பண்ண அவதாரம். அதாவது மகாபலிகிட்ட தன் உருவத்தை மறைச்சுண்டு அவனிடத்துல ஒரு குள்ளமான உருவத்தை, வாமன உருவத்தை காமிச்சு அதுக்கப்புறம் திருவிக்கிரமனா என்றானே, இது நியாயமா? அதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆண்டா. அங்கே ஏன் அந்த உத்தமங்கிற பதத்தை போட்டாள்னா, நீழ்வாள் குரல் உருவாய் நின்றந்து மாவலி மண் காளால் அளவிட்டதக்கணைக்கு மிக்கானை தோளாத மாமணியை தொண்டற்கு இனியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமேன்னு. இங்கே கிருஷ்ணாவதாரத்தை சொல்லாமல் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு எதுக்காக இந்த திருவிக்கிரமாவதாரத்தை இங்கே ஆண்டாள் பாடுறா? ஏன்னா அந்த திருவிக்கிரமன் எம்பெருமான் தான் நாமெல்லாம் யாரும் கேட்காதையே இந்த அகில லோகங்களுக்கும் தன்னுடைய திருவடி துகள தானம் பண்ணவன். பூர்வாச்சாரியார் ரொம்ப அழகா அதுக்கு வியாக்கியானம் பண்ணா ஆராயிரப்படியில, வாமன அவதாரத்தை பிரசங்கிப்பான் என்னில் செய்யும் ஆணை தொழில்களும் ஆசிரித பக்ஷபாதமும் வடிவழகும் வாத்சல்யமும் அவன் ஒரு ஊருக்கு கையாளானாப்போலே இவன் ஒரு நாட்டுக்கு எளியனாக படியிலுமாக அமைந்திருக்கையாலே சொல்லுவர்னு அதி அற்புதமா சாதிக்கிறார். இப்படி உத்தமன் புருஷர்களிலே உத்தமன் புருஷோத்தமன், இதுலேயும் அதமன் அதமாதமன் அதமன் மத்தியமன் உத்தமன் நாலு விதம் சொல்லுவா. இந்த அதமாதமன் இருக்கானே, எங்காச்சும் எழுத்தாத்து மாமாக்கு ரெண்டு கண்ணும் போனோம், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஏன் ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவருக்கு ரெண்டு கண்ணும் போனோம், அவர் ரெண்டு கண்ணும் தெரியாத கையில தடவுறதை என் ஒத்த கண்ணால பார்க்கணும்னு நினைக்கிறானே, அவனை என்னன்னு சொல்றது? அவன் அதமா அதமன். பரஹிம்ச பண்ணி இன்னொருத்தனை அடிச்சு உதச்சு அப்படி திருடி இதெல்லாம் வயிறு வளர்க்கிறானே அவன் அதமன். தானும் ஜீவித்து கொண்டு பிறரும் நன்கு ஜீவிக்க வேணும்னு நினைக்கிறான் பாருங்கோ, தானும் வாழ்ந்து கொண்டு பிறரையும் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறானே இல்லையா, லிவ் அண்ட் லெட் லிவ்ங்கிற பாலிசி அவன் மத்தியமன். அதுக்கப்புறம் தனக்கு என்ன அவப்பெயர் வந்தாலும் சரி, தன்னை பிறர் இகழ்ந்தாலும் சரி, ஆனா எதிராளி நன்னா இருந்தா அதே போரும், மற்றவர்கள் அதனால் என்னுடைய இழிவுனாலே அவர்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும்னா அதுக்கு அடியேன் தயார்னு சொல்றானே. தான் அழிந்தாலும் பரவாயில்ல, பிறர் ஜீவிக்க வேணும்னு நினைக்கிறான் பாருங்கோ, அவன் உத்தமன். இங்க ஏன் இந்த உத்தமன்கிற பதத்தை போட்டாள்னா, இப்படி கபடன் குரல் ஒருவன் ஏமாத்தினா மகாபலிய, இப்படி எம்பெருமானுக்கு இந்த வாமனாவதாரத்துல எத்தனையோ கெட்ட பேர். யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அந்த இகழ்ச்சி ஏச்சு பேச்செல்லாம் தான் வாங்கிண்டு தான் உத்தமன்கிறத நிரூபிச்சானே, அதனால ஓம் ஜீவுலகளந்த உத்தமன். இதுல உத்தமன்னா இன்னொரு விதத்துல அது அழகா சொல்றார் முதல் திருவந்தாதியில, கொண்டான எல்லால் கொடுத்தாரை ஆழ்வழிப்பார், மண் தாவன இறந்து மாவலியை ஒன்தாரை நீர் அங்கை தோய நிமிர்ந்திலேயே நீள் விசும்பில் ஆரங்கை தோய அடுத்து. திருநெடுந்தாண்டகத்திலேயும் அந்த வாமனன் அவர்கிட்ட மகாவலிகிட்ட போய் எனக்கு 3 அடி மண்ணு கொடுன்னு யாச்சகம் பண்றான். அவனும் பெரியதுத ஏண்டா என்னை கேவலப்படுத்தனே வந்தியா, எவ்வளவு பெரிய ராஜானா, எங்கிட்ட வந்து 3 காலும் 3 அடி இருக்க, ஏன் இதுல 3 அடி வச்சு இல்ல இல்ல எனக்கு பேராசையே கிடையாது, எனக்கு நீ 3 அடி கொடுத்தா போறோம் சரின்றா. சுக்கராச்சாரியார் அப்போ வந்திருக்கிறவன் விஷ்ணுங்கிறது அவருக்கு தெரியும், அதனால எச்சரிக்கிறார், பா மகாபலி வந்திருக்கிறவன் விஷ்ணு, அதனால அவசரப்பட்டு அவன் கேட்கறத கொடுத்துடாதே, நாம தான் அழிஞ்சு போடுவோம் அப்படின்றார். அவனுக்கு பரம சந்தோஷம், எங்கிட்ட யாச்சகம் வாங்கறதுக்கு எம்பெருமானே வந்திருக்கானா விஷ்ணுவனே வந்திருக்கானா, அட என்ன வேணா இருக்கட்டும், நாளைக்கு லோகம் என்ன சொல்லும், அந்த எம்பெருமானுக்கே கொடுத்தவன், அந்த எம்பெருமான் தானம் வாங்கிட்டவன், எம்பெருமானுக்கு தானத்தை கொடுத்தவன் மகாவலி உலகம் பேசாதோ, அதை காட்டிலுமா என் உயிர் முக்கியம், அதை காட்டிலுமா இந்த ராஜ்யபாரம்லாம் முக்கியம்னு தன்னுடைய ஆச்சாரியன சுக்கராச்சாரத்தை சொல்றான். இவருக்கு பொறுக்கலை, அவன் தத்தம் பண்ண போகும்போது அந்த கெண்டியில மூக்குல அது ஒரு வண்டு ரூபமா உள்ள போயிட்டார். இவர் நன்னா பிரம்மச்சாரியா வந்திருக்காரா, வாமனன் கையில அந்த தர்பத்தினால பவித்திரம் போட்டுருப்பாரா, அந்த பவித்திரத்தை திருப்பினார், அந்த மூக்குல ஒரு குத்து குத்தினார், அப்போ அதுல அரைச்சு இந்த வண்டனுடைய கண்ணுல பட்டுது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த சினிமா டிராமா எல்லாம் பார்க்கும்போது கூட சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு இல்லாத பாக்குறோம் இல்லையா, அது காரணம் என்னன்னா நம்ம வாமனம் ஒரு கண்ணை குத்தி விட்டார், அதனால சுக்கராச்சாரியருக்கு இன்னைக்கு ஒரு கண்ணு தான். ஜிதந்தே ஸ்தோத்திரம் இருக்கே, நே ரூபம் நாக்காரோ நாயுதானி நாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் தம் பிரகாசசேன். ரொம்ப அதி அற்புதமா காண்பிக்கிறது இந்த ரூபம் ஆகாரம் இதெல்லாம் வச்சுக்கிண்டு ஒரு தத் புருஷாக்காரோ பக்தானாம் தம் பிரகாசசேன்னு அது ஜிதந்தே ஸ்தோத்திரம் கொண்டாடுறபடி நாமும் அந்த எம்பெருமானை கொண்டாட வேணும். அவன் எப்படிலாம் பண்ணாங்கிறத சொல்றது அதாவது மகாபாரத போர்ல அபிமன்யுவ ஜெயத்ரதன் கொண்டுட்டான், அதனால அவனை வஞ்சந்திக்கு நாளைக்கு அவனை பொழுது சாயறதுக்குள்ள சூரியாஸ்தமனத்துக்குள்ள அவனை கொண்டு விடுறேன்னு, அப்படி கொல்லலைன்னா நான் அக்னி பிரவேசம் பண்றேன்னு அர்ஜுனன் சபதம் பண்ணான். கிருஷ்ணன் பார்த்தார், அவனெல்லாம் கொண்டு ஒழிச்சு வச்சு விட்டான், என்ன பண்றது, அப்போ அந்த ஜெயத்ரதனை வெளில கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த சூரியனை தன்னுடைய சக்கராயுத்தால மறைச்சாராம். இப்படி ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ண எம்பெருமான் ஜெயத்ரதன் வதத்துக்காக ஆயுதத்தை எடுத்து சூரியனை மறைச்சார், பீஷ்மரை கொள்றதுக்காக அந்த ஆயுதங்களை திரும்பவும் எடுத்தார், பாண்டவருக்கு தேரோட்டினார், தூது போனார், இப்படி ஆசிரித பக்ஷபாதி அவர். ஆசிரிதாளுக்கு என்ன ஒனா பண்ணுவார், தனக்கு என்ன அவப்பெயர் நேர்ந்தாரும் பரவாயில்ல, தன்னை ஆசிரியத்த அந்த பக்தர்கள் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறார். அதான் பிரமாணித்தாருக்கு பேறு பெற்று தருபவன் சொல்வா நம்ம ஆச்சாரியெல்லாம். நின்னதோர் பாதம் நிலம்புதைப்ப நீண்டதோள் நன்னளந்ததென்பர் திசையெல்லாம் அன்னு தருமாணியாயிறந்தகழ்வனே உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேரு உத்தமன். ஏழு லோகங்களுக்கும் ஒரு திருவடி, மகாபலிக்கு மட்டும் ஒரு திருவடின்னா ஐயோ என்ன அனுகிரகம் அவனுக்கு எம்பெருமான் பண்ணியிருக்கான். தாத்தாவான பிரகலாதனுக்கு நிருசிம்மன் கைகளால மட்டுமே அப்படியே கட்டி பிடிச்சி அந்த வருடி கொடுத்ததுனாலே அனுகிரகம். ஆனால் பேரனான பலி சக்கரவர்த்திக்கோ அவனுடைய வலது திருவடியினாலே பூர்த்தியாவே அவன் சிரசில வச்சு அனுகிரகம். அதனால தேவர்களை ஹிம்சித்தவனுக்கும் கூட மோட்சத்தை கொடுக்கிறார் பெருமாள். அதனாலே அவன் உத்தமனாரான். சரி, இதெல்லாத்தும் மட்டும் அவன் உத்தமன்னு சொல்லப்படல. இப்போ கொண்டது கொண்டானை அல்லது கொடுத்தாரை யாழ் பழிப்பாருனாரோனும் ஏதோ மூவடி மண் கேட்டான், மகாபலிகிட்ட போய் யாச்சகம் கேட்டான், அவனும் கொடுத்தான் வாங்கிண்டாங்கிறது கதை. சரி, அப்போ கொடுத்தவன் யாரு? மகாபலி. அதை கொண்டவன் யாரு? பகவான் வாமனன். அப்படிதானே இருக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், எவன் தாத்தாவோ எவன் கொடையாளியோ எவன் கொடுத்தானோ அந்த மகாபலியை தூற்றுகிறோம். எவன் போய் பிச்சை வாங்கிகின்றானோ யாசகம் வாங்கிகின்றானோ அந்த எம்பெருமான் வாமனனை உத்கோஷிக்கிறோம். இது என்ன நியாயம்? அதான் கேட்கிறார், கொண்டானை அல்லது கொடுத்தாரை யார் பழிப்பார்? போயும் போயும் அந்த மகாபலியை பழிக்கிறேளே, இது என்ன நியாயம் அப்படின்னு அழ்வார். உள்ளத்தில் என்ன அங்க ஓடுறதுன்னா, நாம ஏன் படிக்கிறோம் தெரியுமா? இது அர்த்தமும் சொன்னார். கொடுத்தவன் யாரு, கொண்டவன் யாருங்கிறது தானே. எம்ப அதாவது அகில உலகங்களும் ஒரு திருவடினா கூட அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு பூர்த்தியா தன் வலதிருவடி கொடுத்தானா? அதனால அவன் வாங்கின்றதோ ஒரு கல்லும் முள்ளும் இருக்கிறதான இந்த பூ பிரதேசம். ஆனா அதுக்கு ஒரு திருவடியால அந்த மகாபலிக்கு கொடுத்ததுன்னவோ தன்னுடைய பூர்த்தியான ஒரு திருவடி. இப்போ இந்த கல்லு மண் ஒஸ்தியா இல்ல இந்த எம்பெருமானுடைய ஒரு பூர்த்தியான திருவடி ஒஸ்தியா? கோவிலுக்கு போறோம், எது கிடைக்கிறதோ இல்லையோ, தழை குஞ்சு சடாரியாது கிடைக்காதான்னு பிரியன்னா இந்த நல்ல ஆசாரமா இருக்கிற பெரியவா அங்க போய் என்ன அது கண்ட தீர்த்தமா இருக்கும், கண்டவன் ஆராயணம் பண்ணி தொட்டிருப்பான். அதனால அந்த தீர்த்தத்தை சுவீகரிச்சுக்க மாட்டா. அங்க பிரசாதம்லாம் பண்ணி விநியோகம் பண்றாளே, அதையும் அவ தொட்டு கூட பார்க்க மாட்டா. ஆனா ஷட்டாரி எப்போ வருவோன்னு காத்துந்து அந்த ஷட்டாரி வரும்போது ரொம்ப தலை குனிஞ்சு பவ்யமா வாங்கிப்பா பெரியவா. அது வைதிக இன்னைக்கு நாம பார்க்குறோம். ஏன், எது கிடைச்சாலும் கிடைக்கலன்னு மற்றதெல்லாம் அபேக்ஷ இல்லவா இருக்கு. ஆனால் எதில் இருக்கு? அந்த ஷடகோபம் தனக்கு சாதிக்காத சாதிக்கப்படாதான்னு பார்த்துட்டு இருக்காளோனோ. அதை மாதிரி ஒரு பிம்பத்தில் பண்ண ஷடாரிக்கே இவ்வளவு மதிப்பு கொடுத்து நாம் போய் தலை நீட்டுன்னு உக்காண்டிருக்கமே, எம்பெருமானுடைய சாட்சாத்தா நிஜமான திருவடியே இந்த மகாபலிக்கு சிரசு மேல கிடைச்சதுன்னா அவன் என்ன பாக்கியம் பண்றான்? அவன் தான் கொடுத்து வச்சவன். அதனால அதுதான், அவன்தான் கொண்டான், தன் திருவடியை எம்பெருமான் கொடுத்தான், அதை சிரமேல் மகாபலி கொண்டான். இப்ப வச்சு பாருங்கோ, கொண்டான் அல்லது கொடுத்தார் யாழ்வழிப்பார், தன் பூர்த்தியான வலது திருவடியை கொடுத்தவன் எம்பெருமான், அதை தன் சிறமீது கொண்டவன் மகாபலி. அப்போ கொண்டவன் தானே பழிக்கணும், கொடுத்தவன் யாரா பழிப்பாள? அதான் கொண்டானே அல்லது கொடுத்தார் யார் பழிப்பார். இன்னொரு எதுவும் சொல்லுவார். இதை எப்படி ஆழ்வாருடைய அனுபவங்கள் இருக்கே அத்தி அற்புதமா இருக்கும். ஏண்டா மூணடி கேவலம் மண்ணை போய் அதுவும் ஒரு குள்ளமான உருவம் எடுத்துக்கிட்டு நீ போய் கேட்டையே, அந்த மூணடி மண்ணு எங்க உங்ககிட்ட இல்லையா? மகாபிரளய காலத்துல சமஸ்த பிரபஞ்சத்தையும் சேதனாசேதனங்கள் எதுவும் இல்லாத ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லான்னு அழ்வார் சாதிக்கு ரீதியில் ஒண்ணுமே லோகத்துல இல்லாத எல்லாத்தையும் வைத்துக்குள்ள கபடீகரம்மன் தோக்காண்டியே அப்ப தெரியலையா? அப்ப இல்லையா? இப்ப எங்கேருந்து புதுசா அந்த மூணு அடிய போய் ஆசகம் கேட்கறியே உனக்கு வெக்கமா இல்லையா? அதான் போறது. நீ போய் கேட்ட, அவனும் பரம உதார குணத்தோட ரொம்ப உனக்கு கொடுத்தானா இல்லையா? அப்போ அவன் மேல நீ நன்றி உடையவனா இருக்கணுமா இல்லையா? அப்படி உனக்கு நன்றி உணர்வே இல்லையே என்ன நீ பண்ண? பெரிய ஒரு உருவத்தை எடுத்துண்டு திரிவிக்கிரமனா வளர்ந்து அந்த ஈரேழு லோகங்களையும் ரெண்டு திருவடியால் அளந்து மூணாவதிருடைய அவன் சிரஸ் மேலேயே வச்சு அழிச்சுட்டியே, இது என்ன நியாயம்? இரக்கமன் கொடுத்தவர்கிறக்கமொன்னுமின்னியே பறக்கவை தளந்து கொண்ட பப்பபாத நல்ல ஏன்னு அத்தியற்புதம் ஆழ்வாருடைய அனுசந்தானம். திருவிக்கிரமன்கிற பேரை பாடணும், உத்தமன் பேர் பாடி திருநாமத்தை சொல்லணும். திருவிக்கிரமங்கிறதான திருநாமத்தினுடைய வசதி என்னன்னா, பெருமாளை பற்றி பாடும் பாட்டே பாட்டு, மற்றெல்லாம் பாட்டே கிடையாது. முட்டா கூடாயிரணியனை கூறுகிறால் மார்விழந்த ஓடா விடலரியை உம்பரார் கோமானை தோடார் நருந்துடாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டு ஒன்றும் பாட்டல்ல கேட்டோமேன்னர். எம்பெருமான் திருநாமங்களை நாம் இன்றளவும் ஒவ்வொத்த ராத்திலேயும் பிரதி தினம் சகஸ்ரநாம பாராயணம்னு சொல்லிட்டுருக்கோம். எந்த ஒரு கர்மாவை பண்ணாலும் அது கிருஷ்ணார்ப்பணமஸ்தூன்னு கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிச்சுருக்கோம். கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு விரிவா எப்பொழுதும் கிருஷ்ணானுஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ பேரை ஏன் திருவிக்க உத்தமன் உத்தமனை பாடின்னு சொல்லிருக்கலாமோ, உத்தமன் பேர் பாடின்னு ஏன் அவன் பேரை சொல்றா ஆண்டாள்னு கேட்டா, அதுக்கு சகஸ்ரநாம பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ண வந்த பராசர பட்டர் அத்தி அற்புதமா ஒரு விஷயத்தை சார் சார், கட்டிப்பொன் போலே அவன் திருமேனி பனிப்பொன் போலே அவன் திருநாமம். அதாவது எம்பெருமானுடைய சுபாஷிய திவ்யமங்கள விக்கிரகம்னாரே அவருடைய திருமேனி இருக்கே அது எப்படி இருக்குன்னா, சொக்க தங்கம் அந்த கட்டியா தங்கம் இருக்கே தங்க கட்டி மாதிரி இருக்கான். அவனுடைய திருநாமம் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன இப்படி சொல்றோமே, அந்த திருநாமங்கள்லாம் பனிப்பொன் போலே அதாவது ஆபரண தங்கத்தை போல இருக்கான். இப்போ ஒரு ஸ்திரீக்கு அவருடைய பர்தாட்டை இன்னைக்கு நகை வாங்கி கொடுங்கன்றார். அவர் பேங்க்லேருந்து ஒரு 10 பவுனுக்குன்னு வச்சு ரெட்டை விட சங்கிலி, 10 பவுனுக்கு இந்த 80 கிராம்ஸ் கோல்டு பார் அது ஒரு கயத்தில் கட்டி கழுத்தில் மாட்டிக்கோ அப்படின்னா அது ரெட்டை விட சங்கிலி ஆகிடுமா? அதையே அந்த 80 கிராம்ஸ் அந்த தங்கத்தை தட்டான்ட்ட கொடுத்து தனக்கு பிடிச்ச மோஸ்தரில் அதை நன்னா சங்கிலியாக பண்ணி போட்டுண்டு கழுகு பார்ப்பாடணும். அதனால உங்க ரெண்டு ரெண்டு பவுனுக்கு வலை வேணுமா? இந்தா இந்த கையில 16 கிராம் கட்டிக்குவோம் காசு, அந்த கையில 16 கிராம் காசு கொட்டிக்குவோம்னா அது வேல்யூனா ஒன்னா இருக்கலாம். அது இந்த காசா இருக்கிறது வேல்யூ அதிகம் கூட, ஏன்னா அதுல கலப்பு இல்லையானோ, அதனால அது விலை கூட அதிகம். இருந்தாலும் அது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ? அந்த ஆபரணத்துல பூண்டு கொண்டிருக்கிற அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமானா? நிச்சயம் கொடுக்காது. அதனால கட்டிப்பன் போலே அவன் திருமேனி, பனிப்பொன் போலே அவன் திருநாமம். அதனால அந்த திருநாமம் ஆயிரங்களை இங்கே சகசரநாமா பாடுவது இருக்கு. அதனால அவனுடைய சுபாஷிய திவ்யமங்கள விக்கிரகமான திருமேனியை காட்டிலும் அவனுடைய திருநாமம் ஒஸ்தின்னு சொல்ல வரத்துக்கு பட்டர் அவதாரிக்க வைக்கிறாருங்க. மந்திரம் சொல்லணும்னு வச்சுங்களேன், அதுக்கு ஜாதி நியமம் போகணும். புருஷால் தான் அந்த ஓங்காரத்தை உச்சரிக்கணும் உங்களுக்கு கிடையாது, அஷ்டாட்சரத்தில் மட்டும் அம்முன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீதி மந்திரங்களெல்லாம் அவளுக்கு உபதேசம் பண்ணுறது இல்லை. ஆனால் திருநாமதேயத்தை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கே இல்லையா, பஞ்சமனுக்கு கூட அதிகாரம் இருக்கே, அதனால எல்லாரும் திருநாமத்தை சொல்கிறதுக்கு அதிகாரிகள். திருநாமத்தினால மகா குரூபிக்கும் மகா குடூரனுக்கும் மோட்சம் கிடைச்சத நாம பார்க்கிறோம். இத ரகசியத்திரையசாரம் போன்றதான கிரந்தங்கள்லேயும் ஆச்சாரியா பிறக்க பேசுறார். திருமாலையில 4வது பாசுரத்தில் தொன்றடிப்புடைய அழுவார், மொய்த்தவள் வினையுள் நின்னமோன் அழுத்துடைய பேரால் கத்திரபந்து மந்தே பரங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அழியனாக்கீரங்கும் நம்ம ரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறேன்னு. அந்த ரங்கநாதனுக்கு பைத்தியகார பட்டம் சூட்டினதான பாசுரம் இந்த பாசுரம். மொய்த்தவள் வினையுள் நின்று, அதாவது நம்மளுடைய பாபங்கள் இருக்க அது ஒன்னுக்கொன்னு போட்டி போடுறதான். இந்த பிராரப்த கர்மம் எல்லாம் நான் முன்னால பலன் கொடுக்கறேன் நான் முன்னால பலன் கொடுக்கறேன்னு. ஒரு கல்கண்டு கட்டி கீழே விழுந்துருச்சுன்னா அதுல எப்படி எறும்பு ஒண்ணு கொண்டு ஏறி மொக்கிறது? அந்த மாதிரி பாபம் மொக்கிறதா இவனை? நான் முந்தி நான் முந்தின்னு மொய்த்தவள் வினையுள் நின்னு. அப்படிப்பட்டவன் மூன்றெழுத்துடைய பேரால் கோவிந்த நாமம். அது தமிழ்ல பார்த்தா 4 இருக்கும், சம்ஸ்கிருதத்தில் அந்த இந்தங்கிறது கூட்டெழுத்து, அதனால அது ஒரு எழுத்தா தான் கணக்கு பண்ணுவா. அப்போ அது 3 வரும். அந்த கோவிந்த நாமத்தை நாரதர் சத்ரபந்துக்கு உபதேசிக்க அதன் அதை ஜபிச்சு அந்த மோக்ஷத்தை அடைந்தான்ங்கிறது அங்கே கதை. அந்த சத்ரபந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா பிராமணால கண்டாலே பிடிக்காது. அந்த பிராமணர்கள்லாம் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணவே விட மாட்டானோ, அதுல போய் அமைத்தீத்த போடுவான், தானே மூத்திரத்தை விடுவான் அந்த யாக குண்டத்துல. யாகம் பண்றவால தல வீடு கட்டி அந்த யாக குண்டத்துல அக்னி எரியும் போது அவ தாடியெல்லாம் புசுங்கும்படியா அப்படி பண்ணுவானோ. இப்படி மகா பாதகமான செயல்லாம் பண்ணுதான், மகா பாபிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அவனையும் திருத்தி அவனுக்கும் கோவிந்த நாமத்தை உச்சரிக்கும்படியே அவனை பண்ணி அவனையும் மோட்சத்தில் எம்பெருமான் சேர்த்திருந்தான்னா இவனை மாதிரி ஒரு பைத்தியம் யாராவது ரங்கநாதனை மாதிரி இருப்பானா? இந்த பைத்தியம் ரங்கநாதன் இவ்வளவு ஈஸியாக மோட்சம் கிடைக்கிறது இருக்கும்போது இன்னும் போய் இந்த பூலோகத்தில் இன்னும் வாழ்ந்துருந்தா ஐயோ நான் எனக்கு எப்படி தெரியுது மோட்சம் போகிறதுக்கு வழி தெரியலையேன்னு இருக்கல, நீங்கள்லாம் மனுஷாளான்னு கேட்குற. பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு நாங்கள் உன்னுடைய திருநாமத்தை வாயினாலே சொல்லாவிடில் தரிக்க மாட்டாத நாங்கள். பூர்வாச்சாரியார் வியாக்கியானத்தில் அத்தி அற்புதமாக ஒரு இடம் சொல்றார், மடி தடவாத சோறும் சுருள் நாராத பூவும் சுண்ணாம்பு படாத சாந்துமிலே இவர்கள் கொடுத்தது. மடி தடவாத சோறும்னா, இப்ப நம்ம மாத்துக்கு ஒரு சுவாமி அதிதியா எழுற, நாமளே சரி இன்னைக்கு துவாதசி பாரணக்கேடியனுடைய குறிச்சிக்கேடா அப்படின்னு அவரை பிரார்த்திக்கிறோம். அவரும் இருந்தார், அவர் சாட்டுண்டே இருந்தபோது அவர் மடியை தடவுனாமா ஏதாவது பைசா வச்சிருக்காரான்னு. அதனால பிரதிபலனை எதிர்பார்க்காத நாம அவளுக்கு இந்த பாகவதோத்தமாளுக்கு அவ அந்தரியாமி நிவேதனத்தை நாம பண்ணி வைக்கணும். அதனாலதான் மடி தடவா அத சோறும் அழகாசா இப்படி சுருள் நாராத பூவும் சுண்ணாம்புடா சாந்துக்கும். நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நோம்புங்கிறதான வியாஜத்தினாலே விரகதாபம் எல்லாம் போகும்படி அந்த அமிழ்ந்து குளிர தீர்த்தமாடினால் கிருஷ்ண விஸ்லேஷம் போய் அந்த கிருஷ்ணனுடைய சம்சலேஷத்தை பண்றதுக்காக கிருஷ்ணனையே காண வேண்டும் கூட வேண்டும்ங்கிறதான விரதம் இருக்கும். நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கி நாடெல்லாம் நாட்டிலே எங்கும் தீமை இல்லாமையாக இருக்கும். வியாதி துர்பிக்ஷம் அமங்கலம் எல்லாம் போய் அது சமிருத்தமாகும். இது அழகா எந்த நாட்டிலே திருவஷ்டாட்சரத்தை தினம் ஜபம் செய்யும் மகனீயர்கள் ஆதரிக்கப்படுகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்களோ திருவஷ்டாட்சர ஜபத்தை நிஜம் ஜபம்ன்றவா எந்த தேசத்தில் இருக்காளோ அந்த தேசத்தை ஆள்பவன் அவனாலே அவர்களாலே அந்த ராஜாவாலே அப்படிப்பட்ட அந்த பிரம்மவித்துக்களெல்லாம் நன்னா பரிபாலிக்கப்படுறாளோ அந்த இடத்துல வியாதி வராது, துர்பிக்ஷம் இருக்காது. தஸ்கரா அப்படின்னா அதாவது திருட்டு பயம் இருக்காதுன்னா, ராமாயணத்துல கூட யுத்தகாண்டத்துல ராமோ ராமோ ராமயதி பிரஜானாமபவன்கதா ராமபூதம் ஜகத பூத் ராமே ராஜ்யம் பிரசாசதீன்னு எல்லா விதங்களிலும் எல்லா இடத்திலேயும் சுபிக்ஷம் இருந்தது என்று. திங்கள் மும்மாறி பெய்தே மாதம் மூன்று முறை மழை, அதாவது அதிவிருஷ்டியும் இல்லை அனாவிருஷ்டியும் இல்லை, அதுல மூன்று மழை மூணு பேருக்காக பெய்யறதான். பிராமணனுக்காக ஒரு மழை, பத்தினி பெண்டிற்காக ஒரு மழை, அரசனுக்காக ஒரு மழை, அதாவது வேதமோதும் பிராமணர்கோர் மழை, கற்பு நெறிதவரா பத்தினி பெண்டிக்கோர் மழை, செங்கோல் வளையா அரசர்கோர் மழைன்னு சொல்லுவா. அப்போ இந்த மூணு பேருக்காகும். எப்படி அது மாசத்துல பெய்யணும்னா, ஒன்பது நாள் நன்னா சுள்ளுன்னு வெயில் அடிக்கணும், ஒரு நாள் மழை பெய்யணும். இப்படி ஒரு மாசத்துல மூணு ஒன்பது நாள் வெயில் அடிக்கும், மூணு ஒரு நாள் மழை பெய்யும், முப்பது நாள் மாசம் வந்துட்டா. அந்த மாதிரி அது மட்டும் இல்ல, எப்பெல்லாம் பிரார்த்திக்கிறாளோ அப்பெல்லாம் மழை பெய்யணும். நிகாமே நிகாமேன பர்ஜன்யோ வருஷதீனது யஜுர்வேதம் காட்டகம். அப்படி ஓங்கு பெறும் சென்னலூடு கயல் ஊகல, அந்த வயல் சமிருத்தியை காண்பிக்கிற நன்றாக உயர்ந்து நிற்கும் நெற்கதிர்கள் அந்த செந்நெல்லின் மத்தியிலே ஒரு கயல் மீனாது விளையாடுறதான். அது நன்னா அங்க இருக்கிற வளப்பமுடையதான தேசம்ங்கிறதுனால அந்த ஜலத்துல நன்னா சாப்பிட்டு பெருசா உப்பி போய் கிடக்கிறதான். அது யானை போல பெருசு பொறுத்தான். அதனால அந்த நெல் பயிருக்கு உள்ளுக்குள்ள அந்த மீனால போக முடியல. போனா அந்த செதில்ல அந்த நெற்பயிரினுடைய சைடு இருக்கும் பாருங்க, அந்த சைடு அப்படியே அறுக்கிறது, அறுத்தா அப்படி துள்ளி குதிக்கிறது அந்த இதனால அந்த கயல் மீனானது. அப்படி ஒரு இதுல துள்ளி அடுத்த இடத்துக்கு பாஞ்சு போறதான். இத அழகா பேசுற, ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீரால் ஐந்து கரைய உருக்குகின்றடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செடுநீர் திருக்குடம் தையேறார் ஓழம் திகழக் கிடந்த இம்மானேன். இங்கே ஓங்கு வரும் சென்னலோடு கயல் உகழ, அது யானை மாதிரி பெருத்து பெடுத்து, அதனால அதுக்கு ஒன்றும் பண்ண முடியலையாம். அந்த நெற்பயிரின் இடையிலே ஊடலே போக முடியல, அதனால துள்ளி வேற இடம் போச்சுன்னா. பெரிய திருமொழியிலேயும் இந்த புள்ளபூதங்குடிங்கிற திருக்குடந்தைக்கு அருகில இருக்க அந்த திவ்ய தேசத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். கள்ளக்குரளாய் மாவலியை வஞ்சித்துலகம் கைப்படுத்து, உள்ளை கரைத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதனிடம், பள்ளச்செருவில் கயல் உகழ படனக்கழனியதனுள் போய், புள்ளு புள்ளுக்கிரை தேடும் புள்ளம்பூதங்குடிதானே. அழகானது, புள்ளு புள்ளுக்கிரை தேடும் புள்ளம்பூதங்குடிதானே. என்ன கலியன், இது புல்னா பக்ஷி. இந்த பக்ஷி தன்னுடைய அதுல அந்த குஞ்சு இருக்குமோனோ பறவை, இன்னும் பறக்க ஆரம்பிக்கல, இப்பதான் முட்டையிலேருந்து, அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன மீன் கிடைக்காதான்னு பார்க்கறதான் அது. அதுவும் சுத்தி சுத்தி சுத்தி அந்த புள்ளபூதங்குடியில இருக்கிற அத்தனை வயல் மேலையும் பறந்து பார்த்துது, ஏதாவது ஒரு சின்ன மீன் கிடைக்குமான்னு. கிடைக்கலையாம். புள்ளு புள்ளை கிரை தேடும் புள்ளம்பூதங்குடி தானே. ஏன்னா பள்ளச்செறிவில் கயலுகழ படனக்கழனி அதனுள் போய், புள்ளு புள்ளு கிரை தேடும், இன்னும் தேடிக்கிட்டே இருக்கு, அஸ்தமிக்க போறது, இன்னும் அதுக்கு கிடைக்கலையா. ஏன்னா சின்னதா ஒரு மீன் கூட தான் குஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அது வாய்க்குள்ள போற மாதிரி சின்ன மீனா பிடிக்கணும்னு பார்த்துது, அது சின்ன மீனே கிடைக்கலையாம். ஏன்னா எல்லாம் யானை யானையா பெருத்து போய் கிடக்கு, அந்த மண் வளம் அந்த நீர் சமிருத்தி அப்படி இருக்கான், அதனால அதெல்லாம் ஒன்றும் யானை மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த பெரிய மீன் எல்லாம் அந்த என் குஞ்சுக்கு உள்ள போகாதே, என்ன பண்றதுன்னு அது மனசு பரிந்து வச்சுன்னு இன்னும் தேடி தேடிந்தே இருக்கான், சின்ன மீன் கிடைக்குமோன்னு. அது அழகா அங்கே ஆழ்வார் நம் கண் முன்னாலே கொண்டு நிறுத்துற. பூங்கு வளைப்போதில் பொறி வண்டு கண்படுப்ப, குவளை மலரிலே வண்டானது உயர்ந்ததான அந்த தேனை பருகிவிட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறது. நெல் வயல், அதனுடைய வரப்பிலே குவளை மலர் பூத்திருக்கிறது. அம்மலரின் மேல் தேனை கொடுத்த வண்டானது மயங்கி கிடக்கிறது. கீழே வயலிலே கயல் உகழுகிறது. இப்படிப்பட்ட செழுமைய எங்க ஐப்பாடியும் எப்பொழுதும் பெற வேணும்னு அங்கே பிரார்த்திக்கிறாளாம். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதேவுக்கிருந்து சீத்தமுறை பற்றி வாங்க. பால் சமிருத்தி, குடங்குடமா கறக்கிறது பசுமாடு, கறந்து கறந்து இடையாளுக்கெல்லாம் கைதான் வலிக்கிறதே தவிர பசுமாட்டினுடைய மடியில பால் ஒருபோதும் அத்தறதே இல்லையாம். இது கறந்து கறந்து பாலை ஒரு குடத்தை வச்சு கறக்கிறா நிறைஞ்சு போடுறது, அடுத்த குடம் மாத்துறதுக்கு கூட அவகாசம் இல்லை. இப்படி குடங்குடமா எல்லாம் வந்து அவ அந்த இடைச்சேரியில ஒவ்வொரு இடையநாத்திலையும் ஒரு பாத்திரமுமே இல்லையா. ஏன்னா அவ்வளவு கறக்கிறது அந்த பசுமாடு, கறந்ததுன்னா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எல்லாத்தையும் ரொப்பியாச்சு. ஆனாலும் பால் இன்னும் அந்த மடியில நின்ன பாடு இல்லை, அது பாட்டுக்கு கறந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் நினைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை, இன்னும் போய் ஏதாவது புதுசாக கணக்கு வாங்கிட்டு வந்தாதான் பாத்திரம் நம்ம மாத்திரத்தில் எல்லா பாத்திரத்துலையும் பாலை நிறைச்சாச்சும் சரி போனா போறதுன்னு விட்டானாம். அப்படிப்பட்ட தேங்காதேவுக்கிருந்து சீத்தமுளை பற்றி வாங்க வள்ளல் பெரும் பசுக்கள் அபரிமிதமானதான பாலை மிக கொடைத்தன்மையோடு வள்ளல் தன்மையோடு கொடுக்கின்ற பசுக்கள் வள்ளல். திருவிக்கிரமாவதாரத்திலே திருவடி துகளை சர்வலோகங்களுக்கும் தானம் செய்த வள்ளல் தன்மையை நாம் அனுபவித்தோம். தன்னுடைய சௌசீல்ய சௌலபியாதிகளை ஆய்ப்பாடியிலே வள்ளல் தன்மையோடு கொட்டிய கிருஷ்ணனை இந்த இடத்திலே ஆண்டாள். அந்த திருவிக்கிரமனை ஏறிட்டுக் கொண்டு அனுபவிக்கிறாள். பெரும் பசுக்கள் கிருஷ்ணனாலே மேய்க்கப்பெற்றதனாலே அவைகள் பெரும்பசுக்களாயின. ஏன்னா கிருஷ்ணனுடைய கரஸ்பருசம் பட்டத அந்த பாக்கியத்தை பெற்ற பசுக்களாகினாலே அது அதெல்லாம் மாடெல்லாம் மேய விட்டுட்டு அந்த மாடெல்லாம் மேய்ஞ்சு அதுக்கப்புறம் அந்த மேய்ஞ்ச பிள்ளை அசை போடும். ரெண்டாந்தரம் வாயில கொண்டு வந்து அசை போடும். அந்த அசை போடும்போது எம்பெருமான் அத்தியற்புதமா புல்லாங்குழலை இசைப்பான். அதை கேட்டு மெய் மறந்து இருக்கும். அதாவது அந்த பசுமாடுகளெல்லாம் கிருஷ்ணனுடைய கீதத்தை கேட்டு கேட்டு மெய் மறந்து போனதுகளாம். சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்ய வாய்கொப்பளிப்ப குருவியர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குடல் கொடூதின போது பறவையின் கங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கரவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிந்து மயங்கி செவியாட்ட இல்லாவே. அந்த கிருஷ்ணன் புல்லாங்குடல்ல சிறு விரல்கள் தடவி பரிமாற அந்த புல்லாங்குடல்ல வரிசையா அந்த ஹோல் இருக்குமோ அதுல அப்படியே கையில தடவி தடவி விரலால பரிமாறுறான். அந்த அவனுடைய கண்ணு அந்த இசைக்கேற்ப ஒரு பக்கம் இப்படி தூக்குறான் ஒரு பக்கம் இப்படி தூக்குறான் இறக்குறான். அதனால செங்கண் கோட புல்லாங்குழல் ஒன்னும் அந்த காத்த ஊதும் போது உதடு குஞ்சு இது செய்ய வாய் கொப்பளிப்ப அந்த புருவம் அப்படியே மேலிங்கிழி ஆடுறதான். குருவியர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குடல் கொடுதின போது அப்போ அந்த வேணுகானத்தை எம்பெருமானி செய்த போது கூடு துறந்து வந்து சூழ்ந்து பறவைகள்லாம் மரத்துல அந்த கூட்டிலேருந்து வந்து கொடுத்தான். வந்து கிருஷ்ணன் திருவடி வாரத்துல அப்படியே படுகாடு கிடக்கிறதான். அதே மாதிரி இந்த பசு கூட்டங்கள் இருக்கே கரபையின் கணங்கள் பசு கூட்டங்கள்லாம் காலை அகட்டி வச்சுண்டு இந்த மாட்டுக்கு என்ன ஒரு இதுன்னா காதை அடிக்கடி ஆட்டிக்கிட்டே இருக்கும். அது அந்த வெட்டினரி டாக்டர் ஒரு இதுல மாட்டுக்கு வைத்தியம் பண்ணும்போது முதல்ல பாக்குறது இந்த மாடானது காதை ஆட்டிக்கிட்டே இருக்கான்னு. ஏன்னா அதை பிடிச்சி பார்ப்போம் அது அது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. அதனால சீதோஷ்ணாலே இப்ப நமக்கெல்லாம் நாடி பார்க்கறாலே அந்த மாதிரி அந்த மாட்டுக்கு காதை பிடிச்சி பார்ப்பான். எதுக்காகன்னா அது நிமிஷத்துக்கு ஒரு தூரம் ஆட்டிக்கிட்டே இருக்கும் அந்த காதை. நம்ம எப்படி கண்ணை அமைக்கிறோமோ அந்த மாதிரி காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும் மாடு. ஆனா இங்கே கரவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிந்து மயங்கி செவியாட்டகில்லாவே காதை ஆட்டவே இல்லையா. அதனுடைய சுவாபாவிகமான அந்த காதை எப்போதும் ஆட்டுமே அதை கூட மறந்து ஏன் ஆட்டலைன்னா இந்த காதை ஆட்டினா கிருஷ்ணன் அந்த காது ஆட்டுற சமயத்தில் கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் ஒரு ஓசை எங்க தன் காதுக்குள்ள போகாதோன்னு அந்த பசுமாட்டுக்கு ஒரு சம்சயமா அதனால ஆட்டலைன்னா. நீங்காத செல்வம் நிறைந்து அழிவில்லாததான சம்பத்து மேலும் மேலும் நிரவதிகமாக ஆகும்படி இங்கே நீங்காத செல்வம்ங்கிறது என்ன? இப்போ நீங்காத செல்வம்னா அது கல்வி ஞானம். இதுதான் பணம். செல்வம்னா பணம்னு ஒரு அர்த்தம் இருக்கணும். இந்த பணம் திருடு போகும். நாம இப்ப கையில 1000 ரூபாய் வச்சிருந்தோம், 500 ரூபாய் செலவழிச்சோம்னா மீதி 500 ரூபா தான் நம்ம கிட்ட இருக்கும். அப்போ அது செலவழிஞ்சுட்டே போகும். ஞானத்தை இப்ப இந்த பணத்தை எவனாவது வழிபறி பண்ண முடியுமா? இது பணத்தை வழிபறி பண்ணுற மாதிரி நம்மகிட்ட இருக்கிற ஞானத்தை எவனாவது வழிபறி பண்ண முடியுமா? இல்ல அது திருடதான் முடியுமா? செலவு ஆக ஆக இப்போ 1000 ரூபாயில 500 ரூபா செலவு பண்ணோம்னா 500 ரூபா தான் இருக்கும், 500 ரூபா போயிடும். ஆனா இந்த ஞானம் செலவு ஆக ஆக மேலும் மேலும் பெருகும். இன்னொரு ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு போதிக்க போதிக்க ஆச்சாரியனுடைய அறிவும் இன்னும் தீட்சின்னுமா வளர்ந்துகிட்டே போறதை பார்க்கிறோம். தனம் கொடுக்க கொடுக்க குறையும், ஞானம் கொடுக்க கொடுக்க அபிவிருத்தியாகும். அதான் தொட்டனைத்து ஒரு மணற்கேணி அப்படின்னர் திருவள்ளுவரும். நிறைந்து பாத்திரம் வெற்றிடமாமல் நிரம்புவது போலே நீங்காத செல்வமான கிருஷ்ணானுஸ்மரணம் மனம் முழுவதும் வெற்றிடமில்லாமல் அந்த இளாட்சிமார்களிடத்திலே நிரம்பி இருக்கிறதாம்னு வச்சுண்டு இந்த ஏலோரம்பாவாய் அப்படின்றதுக்கு எப்போதும் மாறி அர்த்தத்தை பண்ணிக்க வேண்டியதுன்னு பிரார்த்திச்சு. இதுல சுவாபதேசமா ஓங்கி உலகளந்தங்கிற இந்த மூன்றாவது பாட்டில தங்களை நோன்பிற்கு அனுமதித்தவர்களான அந்த கோப விருத்தர்களை பாராட்டி வந்தடையும் திருஷ்ட பலத்தை சொல்றார். சர்வ லோகங்களையும் அளந்த திருவடி நம்மையெல்லாம் சேஷமாக்கி கொண்டது. இது நாம் இவ்வுலகத்திலே பிறந்ததனால் வாய்க்கின்ற வாழ்வுங்கிறத இந்த மூன்றாவது பாட்டான ஓங்கி உலகளந்த நமக்கு சொல்றது. கேசவன் தமர் கீழ் மேலமரேழு பிறப்பும் மாததிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவா. ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோலக்கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே. இங்கே உத்தமன் உத்தமன்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எத் பிரபத்தின் தினா சர்வைஹி எஸ்ய மாயா துரத்தையான்னு நாம தினம் சர்மஸ்லோக ஜபத்துக்கு முன்னால ஒரு தியான ஸ்லோகம் சொல்றோமே, அது இந்த உத்தமனை பத்தி தான். தன்னை அழித்தும் பிறர் காரிய மாற்றுகை ஏன்னா இன்னார் தூதனனை இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல பாண்டவ தூதனா சேவிக்கிறோம். பெருமாள் இவன் இன்னாருடைய தூதன் மெசஞ்சர் கிளாஸ் 4 எம்ப்ளாயின்னு சாரத்யம். அதோட இல்ல, அவன் டிரைவர் ஜோம் பத்தான், அர்ஜுனனுக்கு சாரத்தியாகவும் இருந்தான். இந்த பார்த்த சாரதின்னு பேர். அவனுக்கு ஏன் பார்த்த சாரதின்னு வந்ததுங்கிறத அத்தியாச்சரியமா சொல்லுவா. அது எம்பெருமானுடைய சௌலபிய சௌசீல்யத்தை காட்டுறதான திருநாமம்மா பார்த்த சாரதி. ஏதோ பார்த்தனுக்கு தேரூர்ந்ததனாலே பார்த்த சாரதின்னு பேர் இல்லை. அந்த சர்வலோக நாயகனான உபய விபூதிநாதனான சர்வஜ்ஞான எம்பெருமான், அவன் பரத்துவமான அந்த எம்பெருமான் தானே அர்ஜுனனுக்கு யுத்தகலத்தில் தேரோட்டினானே, தூது போனானே, அதெல்லாம் நினைச்சு அந்த பார்த்தனுக்கு தேரூர்ந்ததனாலே அவன் பார்த்தசாரதின்னு எல்லாரும் பார்க்கும்படியா அர்ஜுனனுக்கு டிரைவரா தன்னை தாழ்த்தியுண்டு பஞ்சபாண்டவர்கள் மேலே இருக்கிற ஒரு பிரீத்தினாலே அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த சாரத்தியத்தை கூட பண்ணானே, தேரக்கூட ஓட்டினானே. உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அந்த பரபிரம்மமானது காணும்படி வந்து தேரோட்டியாக பார்த்தனுடைய தேரிலே உட்கார்ந்ததே, அதனாலே அவன் சாரதியாக எல்லாராலும் பார்க்கப்பட்டான். அதனாலே எல்லாரும் பார்த்த சாரதி அவன், அதனாலே பார்த்த சாரதின்னா. அதுக்கப்புறம் பேர்வாடி அந்த திருவஷ்டாட்சரத்தை ஜபம் பண்ணினா. நாங்கள் அந்நியபரரான, நாங்கள் யாரு? அந்நியபரரான நாங்கள் நம் பாவைக்கே ஸ்வயம் பிரயோஜனமான நோம்ப ஒரு வியாஜமாக்கி இருக்கின்ற நம் பாவைக்கு நீராடினால், பகவஸ்மரண பண்ணினால், அதாவது உபாயானுஷ்டானம் பண்ணினால், சரணாகதி பண்ணினாள்னு அர்த்தம். தீங்கின் நீ தேகா, தேகாத்மனாதி அபிமான தோஷங்கள் இல்லாமல் தீங்கு செய்யும் ரஜோதமோ குணங்களை அறவே நீக்கி, நீ தீங்கில்லாததான சத்துவகுணம் ஒன்றே பெருகி, மூன்றில் இரண்டு அவை நீக்கி ஒன்னினில் ஒன்னினின்னு. திருக்குழந்தை எம்பெருமான அந்த ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, சத்துவம் ரஜஸ்தமசு, அந்த மூன்றிலே இரண்டவை நீக்கி, சத்துவம் ரஜஸ்தமசுன்னு மூணுல ரெண்டை நீக்கணும், ரஜசும் தமசையும், மீதி இருக்கிறது என்ன? சத்துவகுணம். அந்த ஒன்றினில் ஒன்றி நின்று அந்த சத்துவகுணத்தோடய நீ ஒன்றி நிற்கணும்னு சொல்றாளே, அந்த மாதிரி தீங்கின் நீ திங்கள் மும்மாறி பெய்து. மாறினா இங்கே அனன்யார்கம், பகவானை தவிர வேற யாரையும் நாம் தொழமாட்டோம், எங்களுக்கு வேண்டாம்னு விசுவசித்திருக்கிறதற்கு அது மாறி. அப்புறம் அதிலே மும்மாறி மூணு விதமான அனன்யார்க சேஷத்துவம் என்ன? ஒன்று அனன்யார்க சேஷத்துவம், ரெண்டாவது அனன்யார்க சரணத்துவம், மூணாவது அனன்யார்க போக்கியத்துவம். அதாவது எம்பெருமானை தவிர நாங்கள் யாருக்கும் சேஷபுதிரளாக ஆக மாட்டோம், எம்பெருமானை தவிர வேறு யார் திருவடியிலேயும் நாங்கள் சரணாகதி பண்ணிக்க மாட்டோம், எம்பெருமானை தவிர வேறு ஒருவரையும் நாங்கள் அனுபவிக்க மாட்டோம், வணங்க மாட்டோம். ஓங்கு வரும் சன்னலோடு கயலுகள தாசிய புத்தியுடைய சேதனர்களின் மத்தியிலே தத் சம்பந்திகளாய் ஆத்ம வர்க்கம் கழிப்பாலே, எப்படி முன்னால அந்த அந்யாபேசத்துல கயல் மீன் உகழுகிறது துள்ளுறதுன்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. பெருமாள் இப்படிப்பட்ட ஆச்சாரியோத்தமர்கள ஞானிகளுடைய திருமார்பிலே எப்பொழுதும் மயங்கி கிடக்கிறான், அல்லது சிஷ்யர்கள் ஆச்சாரியனுடைய திடீவாரத்திலே அவனுடைய உபதேசம் என்பதான தேனை குடித்துவிட்டு அந்த ஆச்சாரியன் திருவடியிலே அப்படியே மயங்கி கிடக்கிறாளாம், அந்த விஷயங்களை கிரகிச்சதுனாலே. தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க, கொஞ்சம் கூட அஜ்ஞானம் இல்லாதபடி சிஷ்யனுக்கு ஆத்ம உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறா ஆச்சாரியாள். அது இங்கே தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்கங்கிற பதத்தினாலே சொல்லப்படுறது. வாங்கக்குடம் நிறைக்கும் மேலும் மேலும் சாஸ்திரார்த்த விஷயங்களையெல்லாம் சிஷ்யர்கள் பக்கலிலே பொழிந்து சத்துவகுணத்தாலே அவர்களை நிறைக்கும் ஆச்சாரியர்களை இங்கே வாங்கக்குடம் நிறைக்கும் என்ற பதத்தினாலே ஆண்டாள் சொல்றாள். வள்ளல் எந்த விதமான பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காத வள்ளல் தன்மையுள்ள ஆச்சாரியன். அப்போ இந்த ஏணி தோணி வாத்தியார் நார்த்தங்கான்னு சொல்லுவார், அதாவது இந்த ஏணி இருக்குமே அது அதே இடத்துல இருக்கும், ஏறவன் ஏறி போவான், இறங்குறவன் இறங்கி வந்துடுவான், ஆனால் ஏணி மட்டும் அங்கேயே இருக்கும். இந்த தோணி ஒரு ஆற்றுல வச்சுருக்கான், இக்கரையிலேருந்து அக்கறை போகும், அக்கறையிலேருந்து இக்கரை வரும், அந்த கரையிலேருந்து மக்களை கொண்டு இங்கே விடும், இந்த கரையிலேருந்து இருக்கிற மக்களை அங்கே கொண்டு விடும், அவன் பாட்டை போத்தி போவான், அது அந்த தண்ணியிலேயே இங்கே எங்கேயும் போயிட்டு அங்கேயே கிடக்கும். இந்த மூணாம் கிளாஸ் வாத்தியார் இருக்கார் பாருங்க, அவர் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல மூணாம் கிளாஸ் வாத்தியாராகவே இருப்பார், அவர்கிட்ட படித்தவன் ஒருத்தன் இன்ஜினியர் ஆவான், இன்னொருத்தன் ஒரு பெரிய மந்திரி ஆவான், இன்னொருத்தன் வக்கீல் ஆவான், இப்படி இன்னொருத்தன் பெரிய சார்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆவான், இப்படி அவங்ககிட்ட படிச்சவா பல பேர் பல விதமான இது போயிடுவா. ஆனா அவர் மட்டும் அந்த மூணாம் கிளாஸ் வாத்தியாராவே இருப்பார் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி ஏணி தோணி வாத்தியார் இந்த நார்த்தங்கா அதை விட பேசு. இது எல்லாத்தையும் ஜெரிக்க பண்ணும், ஆனா தான் ஜெரிக்காது. ஏப்ப மட்டும் அந்த நார்த்தங்கா ஏப்பமாவே வரும். மற்ற உணவுப் பொருள்களை ஜெரிக்க வைக்குமே தவிர அது தான் ஜெரிக்காது. அந்த மாதிரி ஏணி தோணிய வாத்தியார் நார்த்தங்காம்பா. இங்க இந்த ஆச்சாரியன் அப்படி இல்லையாம், எந்தவித பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் அந்த வள்ளல் தன்மையோடே கொடுக்கிறவன் ஆச்சாரியன். ஏன்னா ஆச்சாரியன் சிஷ்யனை சிக்ஷிக்கிறான். எதுக்கு இவன் பெரியவனா போய் இவன் தனக்கு ஏதாவது பண்ண போறானோ அப்படின்னா இல்லை. எதுக்காகன்னா இந்த சம்பிரதாயம் சத் சம்பிரதாயம் நன்னா வளரணும். அது அடியேன் ஆச்சாரியனுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணி நான் அதிகரிச்சுக்கிட்டேனோ, இவா எனக்கு அந்த மாதிரிலாம் கூட ஒன்றும் பண்ண வேண்டாம், அடியன் கொடுக்கறதுக்கு இது அவா வந்து கேட்டுண்டு போகட்டும்னு பரம உதாரத்தோட கொடுக்கறானே அவன் வள்ளல். பெரும்பசுக்கள் பெருமை நிறைந்த ஆச்சாரியனான காமதேனுக்கள் அவர்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வமாகிய அந்த மோக்ஷத்தை பரமபதத்தை கொடுக்கும் ஆச்சாரியாள். மோக்ஷம் எதனால நீங்காத செல்வம்னு சொல்றாங்கன்னா, நச்ச புனகாவர்த்ததே நச்ச புனகாவர்த்ததேன்னு சீவாஷியத்துல கடைசியில சாத்துமுறையில சொல்லுவா. அதாவது நாம வைகுண்டத்தை விட்டு போலான்னு நினைச்சா கூட அங்கிருந்து போக முடியாதான். இது பகவத் சமாஸ்ரய பலமான கைங்கரியம்ங்கிறது நீங்காதான் செல்வோம். அதே அங்கே எம்பெருமானுக்கு நாம் பண்ணிக்கொண்டு அதான் பிணை கொடுக்கிலும் போக விட்டாரேன்ன. அது இதோ மகாலட்சுமி பிராட்டி, நான் கீழே போயிட்டு பூலோகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், நான் வர வரைக்கும் இந்த அடமானம்னு வச்சுட்டு போறா பாருங்க. இப்போ நமக்கு ஒரு 500 ரூபா வேணும்னா ஒரு 1000 ரூபா பொருளை கொண்டு மார்வாடிகளில் வச்சுட்டு ஒரு 500 ரூபா கொடு, அப்புறம் இந்த 500 ரூபாயும் வட்டியோடையும் கொண்டு நான் உனக்கு இந்த பொருளை திருப்பின் போறேன்னா கொடுக்குறானோனோ, அந்த மாதிரி நான் கொஞ்சம் பூலோகத்துக்கு போயிட்டு வரேன் அப்படி இருந்தால் அந்த பிராட்டியே எனக்கு பதில் பர்த்தியா வச்சுக்கோ அப்படின்னு மார்கேஜா வச்சுக்கோன்னு சொன்னாலும் அதுக்கும் பிராட்டியே மார்கேஜா வந்த கூட பகவான் ஒத்துக்க மாட்டான். அதனால அங்கே நாம நினைச்சாலும் கீழே இறங்கி வர முடியாது. ஏன்னா அச்சிராதிக தீலால போறோம். அதனால நச்சப்பொன்னகா அவர்த்தது திரும்ப வர முடியாதுன்னு. இது யஜுர்வேதமும் திருத்தியாஷ்டகத்துல பஞ்சமாதில ஆயுராராஸ்தேன்னு சொல்லித்து. இப்படி இந்த மூன்றாவது பாசுரமானது சரமஸ்லோகத்தினுடைய தாத்பரியம்னு நம்ம பூர்வர்களுடைய ஒரு அனுசந்தானம். இது சரமஸ்லோகத்துக்கு எப்படி இது பொருந்துறதுங்கிறது நேர அவகாசம் இல்லாதனால அதை ரொம்ப விளக்கமாக போக முடியல. இவ்வளவு விட்டு வச்சுப்போம். இது வந்து சரமஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை சொல்றதுன்னு. பகவானுடைய பஞ்சரூபங்கள்ல பரத்தை மார்கழியத்திங்களும் வியூகத்தை திருப்பார்கடலை அந்த வையத்து வாழ்வீர்களிலேயும் இங்கே திருவிக்கிரமண சொல்லியிருக்கிறதுனால அது விவாவதாரமாக இருக்கிறதுனால இங்கே மூன்றாவதான விவாவதாரம் சொல்லப்பட்டதுன்னு வச்சுக்கணும். வச்சுட்டு இன்றைய பாசுரத்தை ஒருவாறு பார்த்தோங்கிற சக்தியோடு அடியன் தலை கட்டுகிறேன். சதமகமணி நீலாச்சாரு வல்லாரகஸ்தாஸ்தனபரண மீதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அனகவளிதா விக்பிரா கிருஷ்ணநாதா வலசு கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.